உள்ளம் கொள்ளை கொள்ளுகின்ற நல்ல இசையைப் போல, நல்ல தமிழைப் போல, நெல்லை கந்தனின் மணியோசை போல, நூடு வாழி பல்லாண்டு பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே, பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே, மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறே, நான் பாடுகிறே, பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே. நீலக்கடல் அலை போல நீடூழி நீ வாழ, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ, காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ, கடவுளுக்கும் கடவுளென கண்மணியே நீ வாழ, பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே. தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலையாகாது, திருவிளக்கின் ஒளியழகும் உன்னழகை காட்டாது, பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே, மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறே, நான் பாடுகிறே, பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே. ஏசுதாஸ் அவசர யுகத்தில் தொலைந்து போன வாழ்க்கையை தேடிக் கண்டுபிடித்துத் தரும் தெய்வீக குரல். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லிட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னத்திறகினை மெல்லனைத்து வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, என்னை வளர்ப்பதிலே நான் ஆராரு இந்து தாலாட்ட இன்னும் ஆராரு வந்து பாராட்ட மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் அறிவுரைகள் இந்த பச்சை கீழைக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன் அடங்கி நடந்தீடில் காடு வளம் பெறலாம் ஆறு கரையில் அடங்கி நடந்தீடில் காடு வளம் பெறலாம் தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்தீடில் நாடும் நலம் பெறலாம் நாடும் நலம் பெறலாம் நான் ஆராரு என்று தாலாட்ட இன்னும் ஆராரு வந்து பாராட்ட பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை இந்த பச்சை கீழைக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதன் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன் நான் ஆராரு என்று தாலாட்ட இன்னும் ஆராரு வந்து பாராட்ட சங்கீத சாகரம் யேசுதாசின் பொன் தமிழ் கீதங்களுடன் யாழ் சுதாகர். ஏக்கங்களை எல்லாம் தூக்கி போடலாம், ஏக்கங்களை எல்லாம் தூக்கி போடலாம். ஒரு யேசுதாசின் இசைத்தட்டை ஒலிக்க விடுங்கள். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம், அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம். கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம். அங்கு பேசாத கதைகளெல்லாம் பேசுவோம், சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம், சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம், சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம் நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருக்குற்றால மலையினிலே நீரருவி உடல் தழுவ துணிக்கணும், நான் நெருங்கி வந்து உன்னழகை ரசிக்கணும். குங்குமம் போலவே உன்முகம் மாறணும், குங்குமம் போலவே உன்முகம் மாறணும், பொய்க் கோபம் கொண்டு நீரிலகி போகணும், பொய்கோபம் கொண்டு நீரிலகி போகணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் புன்னழகை பெற வேண்டும். நாயகியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். நாயகியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தணும் மற்றவர் போற்றணும், மாமியார் வாழ்த்தணும் மற்றவர் போற்றணும், இந்த மாநிலமே உன் புகழை பாடணும், இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். விரக்தியின் ஓரம் வரை சென்ற பின்பும் கூட, விரக்தியின் ஓரம் வரை சென்ற பின்பும் கூட விடியல் தெரியலாம். ஒரு ஜேசுதாசின் இசைத்தட்டை ஒலிக்க விடுங்கள். மொழியின் பதம் நாணம் ஒரு வகை கலையின் சுகம் மௌனம் ஒரு வகை மொழியின் பதம் தீபம் எப்போது பேசும் கண்ணே தோன்றும் தெய்வத்தின் முன்னே தோன்றும் தெய்வத்தின் முன்னே தெய்வம் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் தெய்வம் சொல்லாதோ கண்ணே தெய்வம் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் தெய்வம் சொல்லாதோ கண்ணே தீனை பேசும் அதை மீட்டும் வீரர்களைக் கண்டு பேசும் அது மோதும் மலர்களில் நின்று கவிதை கலை காதல் தருவது ரதியின் கதை கண்ணில் வருவது கவிதை கலை வார்த்தை இல்லாத சரதம் கண்ணே வாழ்வில் ஒன்றான பின்னே வார்த்தை இல்லாத சரதம் கண்ணே வாழ்வில் ஒன்றான பின்னே தாய்மை கொண்டாடு பிள்ளையும் நானே நெஞ்சில் பாலாட்டு கண்ணே தாய்மை கொண்டாடு பிள்ளையும் நானே நெஞ்சில் பாலாட்டு கண்ணே மண்டலம் எங்கும் பூக்கள் புதிது புதிதாக பூத்து குலுங்குவதை உங்கள் காதுகள் கண்டனவா? அப்படியானால் அப்போது ஜேசுதாசின் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்க கூடும். காற்று மண்டலம் எங்கும் பூக்கள் புதிது புதிதாக பூத்து குலுங்குவதை உங்கள் காதுகள் கண்டனவா? அப்படியானால் அப்போது ஜேசுதாசின் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்க கூடும். என்னை விட்டால் யாரும் இல்லை என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க நீரதற்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க ஒன்று வந்து நின்றார் போலொரு நினைப்பு என்னை விட்டான் யாருமில்லை கண்மணியே யாருமில்லை. இது போன்ற அற்புதமான பாடல் பொக்கிஷங்களை தேடி பிடித்து ரசிப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை. மங்களநாயகி போல் மெல்ல சிரித்தாள் அங்கையக்கண் மங்களநாயகி போல் மெல்ல சிரித்தாள் நாள் நாடும் பொன் வந்த கண்கள் இங்கே செவ்வாயில் தேனும் செங்காரம் தாழாமல் தள்ளாடும் பொன் வந்த கண்கள் இங்கே கங்கை இங்குதான் ராகம் மோகனம் மங்களம் அங்கையக்கண் மங்களநாயகி போல் மெல்ல சிரித்தார் மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார் கங்கை சங்கீத சாகரம் ஜேசுதாஸ் அவர்களின் பொன் தமிழ் கீதங்களை உங்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம் ஜேசுதாஸ் தீர்த்த கரிதனிலே சந்தனமாய் மனம் தடவும் மந்திரத்தென்றல் ஜேசுதாசின் குரல் தீர்த்த கரிதனிலே சந்தனமாய் மனம் தடவும் மந்திரத்தென்றல் உயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறே உள்ளத்தால் நெருங்குகிறே உன்னிடம் மயங்குகிறே உள்ளத்தால் நெருங்குகிறே எந்த உயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறே உள்ளத்தால் நெருங்குகிறே வஞ்சி உன் வார்த்தை எல்லாம் சங்கீதம் வண்ண வீழி பார்வையெல்லாம் தெய்வீகம் வஞ்சி உன் வார்த்தை எல்லாம் சங்கீதம் வண்ண வீழி பார்வையெல்லாம் தெய்வீகம் பூபாலம் கேட்கும் இன்பங்கள் உருவாக காண்போ பூபாலம் கேட்கும் பொழுதுள்ளவரை இன்பங்கள் உருவாக காண்போ குரலோசை குயிலோசை என்று மொழி பேசு அழகே நீன்று உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த உயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் சிந்தும் வானமுண்டு மேகத்தினால் நான் சொல்லும் காலமுண்டு ராகத்தினால் மேகத்தினால் நான் சொல்லும் காலமுண்டு ராகத்தினால் கார்கால குளிரும் மார்கழி பணியும் கண்ணே உன் கை தேறு தனியும் கார்கால குளிரும் மார்கழி பணியும் கண்ணே உன் கை தேறு தனியும் இரவென்ன பகலென்ன தழுவு இதழோரம் புதுராக மிழுது உன்னிடம் மயங்குகிறே உள்ளத்தால் நெருங்குகிறே எந்த நூயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறே உள்ளத்தால் நெருங்குகிறே கவலைகள் அனைத்தும் ஒரே மூட்டையாக கட்டப்பட்டு உங்கள் இதயத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட விந்தையை சந்தித்திருக்கின்றதா உங்கள் வாழ்க்கை? அப்படியானால் ஜெயசுதாசின் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்க கூடும். கவலைகள் அனைத்தும் ஒரே மூட்டையாக கட்டப்பட்டு உங்கள் இதயத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட விந்தையை சந்தித்திருக்கின்றதா உங்கள் வாழ்க்கை? அப்படியானால் ஜெயசுதாசின் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்க கூடும். ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம் இனி என்ன நாணம் என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம் இனி என்ன நாணம் இனி என்ன நாணம் மன்னவன் உங்கள் பொன்னுடல் என்றோ மன்னவன் உங்கள் பொன்னுடல் என்றோ அந்த மாறனின் கடையில் ஏனிந்த வேகம் ஏனிந்த வேகம் தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் கேட்பதுண்டோ? கற்பகத்து சோலையிலே பூத்த மலர் நீயல்லவோ, கற்பகத்து சோலையிலே பூத்த மலர் நீயல்லவோ, விழி என்னும் கருவண்டு பாட வந்த பாட்டென்னவோ? கண்டேன் மழை கொண்ட மேகம், என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம், இனி என்ன நாணம், இனி என்ன நாணம்? தியானத்தில் இருக்கின்ற போது கிடைக்கின்ற அமைதியை தியானத்தில் இருக்காமலேயே நீங்களும் உணர்ந்தீர்களா? அப்படியானால் ஜேசுதாசின் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்க கூடும். பிரமாணம் கவிதை கவிதை படி. தியானத்தில் இருக்கின்ற போது கிடைக்கின்ற அமைதியை நிம்மதியை சாந்தியை தியானத்தில் இருக்காமலேயே நீங்களும் உணர்ந்தீர்களா? அப்படியானால் ஜேசுதாசின் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்க கூடும். மறிமறி நின்னே முரளிட, மறிமறி நின்னே முரளிட, மறிமறி நின்னே முரளிட, நீ மனசுன தயராது, மறிமறி நின்னே முரளிட, நீ மனசுன தயராது, மறிமறி நின்னே. కరుణతో ధ్రువుని కెదుట నిలిచిన కథ విన్నానయ్యా, కరుణతో ధ్రువుని కెదుట నిలిచిన కథ విన్నానయ్యా, సురరి పుటన యునికై నరమృగమౌ సూచనలేమయ్యా, సురరి పుటన యునికై మృగమౌ సూచనలేమయ్యా, మరచియున్న వనచరుని బ్రోచిన మహిమ తెలుపవయ్యా, ధరను వెలయు జాగరాజ సన్నుత తరముగా నిగనే వినరయ్యా, మరి మరి నిన్నే మురళిడ மனசு கனத்து போய் சோர்வாக இருக்கின்ற நேரங்களில் யான் நாடுகின்ற இடங்கள் இரண்டு. ஒன்று முகமது ரஃபி, இரண்டு கேஜி ஜேசுதாஸ். கமலம் பாத கமலம், கமலம் பாத கமலம், கமலம் பாத மறையலாம் புகழும் கமலம் பாத கமலம் இசையான வடிவான இறைவன் நீதானென்று நான் தொழும் தலைவன் நீதானென்று போற்றிடும் கமலம் பாத கமலம் உயர் மறையலாம் புகழும் கமலம் மதிக்காலை அழகில் காகங்கள் வீழித்து கரைகின்ற பொழுதில் நெல் மூட்டை நிரப்பி நெடுஞ்சாலை கடக்கும் வண்டி இழுக்கும் மாட்டின் மணியோசை மயக்கும் இதமான இளங்காற்று என்னை தீட்டி தீரும் மெதுவாக இசை ஞானம் மனதோடு அருக்கும் ஸ்வரங்கள் எனக்குள் பிறக்க அருளென்றே ரமுதினை பொழிந்திடு கமலம் பாத கமலம் உயர் மறையலாம் புகழும் கமலம் பாத கமலம் இசையான வடிவான இறைவன் நீதான் என்று நான் தொழும் தலைவன் நீதான் என்று போற்றிடும் கமலம் பாத கமலம் உயர் மறையலாம் புகழும் கமலம் வந்த தரமிந்த தலம்தான் இசை மாறி நிதம் பெய்த இடம் இந்த இடம்தான் நினைத்தால் மனத்தால் புதித்தால் நலமும் நயங்களை வழங்கிடும் கமலம் பாத கமலம் உயர் மறையலாம் புகழும் கமலம் பாத கமலம் இசையான வடிவான இறைவன் நீதான் என்று நான் தொழும் தலைவன் நீதான் என்று போற்றிடும் கமலம் பாத கமலம் உயர் மறையலாம் புகழும் கமலம் பாத கமலம் இதுவரை நேரமும் சங்கீத சாகரம் இயேசுதாஸ் அவர்கள் பாடிய பொன் தமிழ் கீதங்களை கேட்டு ரசித்தோம். கோயில்களுக்கு அடிக்கடி நான் போவதில்லை. இருந்த போதிலும் அத்தனை தெய்வங்களையும் அருகில் இருந்து தரிசிக்கின்ற பாக்கியத்தை யான் பெற்றிருக்கின்றேன். அத்தனை தெய்வங்களையும் அருகில் இருந்து தரிசிக்கின்ற பாக்கியத்தை ஜேசுதாஸ் அவர்களின் தவத்தமிழ் குரல் மூலம் யான் பெற்றிருக்கின்றேன். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா ஆகினை பாய்போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. அன்று உடலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா. இரணியனா கந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. அன்று இந்திர வீலை முறித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. கொடியவள் மகிஷி கொலை புரிந்தாளே அறியாயோ நீயே. அவள் கொடுமையை ஒழிக்க மறந்து விட்டாயோ ஸ்ரீமன் நாராயணா. தேவர்களும் தன் குழந்தைகளன்றோ மறந்தாயோ நீயே. உன் தெய்வ முனிவரை காப்பதற்கென்றே வருவாயோ நீயே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அந்த தாரங்கம் எடுத்து வர வேண்டும் நீயே. கணை தொடுத்திட வேண்டும் அரக்கியின் வாழ்வை அழித்திடுவாய் நீயே. அனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே. உன் நண்பர் எல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாய் பெருமாளே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்ட